உன்னை இப்ப நான் பலாறு அறிவேன், மூடின வாங்கிக்கணும். ஏய் நீ அடி செல்லும். நீ இருக்கிறியே ஓல கொட்டாயா, சும்மா நடக்கிறியே தவள கொட்டாயா, மஜாவாய் நிக்கிறியே பஞ்சு மிட்டாயா, ஆமா பஞ்சு மிட்டாயா, ஐயோ பஞ்சு மிட்டாயா, மஜாவாய் நிக்கிறியே பஞ்சு மிட்டாயா, ஆமா பஞ்சு மிட்டாயா, ஐயோ பஞ்சு மிட்டாயா, சோஜாவா படுத்துக்குவேன் ஓமடியில் சாஞ்சு, சும்மா வாட்டமா இருக்கிறிய வாட்டர் பாக்கெட் மூஞ்சி, காஞ்ச மிளகா போல நான் இருக்கிறேன்னு காஞ்சி, என் மனசு ஒசுப்புரிய பார்த்ததும் எனக்கு எருது கிக்கு, ஒன்ன பார்த்ததும் எனக்கு எருது கிக்கு, நீ தாண்டி மாமனுக்கு ஏத்த தக்காளி தொக்கு, போடவா நானும் சீலர போல, ஏ பல பல்ல நீ ஜொலிக்கிறிய வார்னிச போல, ஏ சீன போடவா நானும் சீலர போல, ஏ பல பல்ல நீ ஜொலிக்கிறிய வார்னிச போல, ஐயோ வார்னிச போல, ஏ வார்னிச போல, பையன் போட்டோ ரோடி பார்த்து சாஞ்சி, சும்மா வாட்டமா இருக்கிறிய வாட்டர் பாக்கெட் மூஞ்சி, காஞ்ச மிளகா போல நான் இருக்கிறேன்னு காஞ்சி, என் மனசு ஒசுப்புரிய நீ